காட்சி எதுக்கு நெஞ்சே இத்தனை பேச்சு ஊரு வாரம் தோப்பு அதிலே வாழும் கிளிகளின் கதைதானே உன் காதல் என் காற்று உன் பேச்சு என் மூச்சு அடி உன்னை பற்றி நித்தம் நினைத்திடும்படி ஆச்சு உன் கோபம் அது வெப்பம் உன் உள்ளம் பரிசுத்தம் அடி நீ பிரிந்த நொடி இல்லை எந்த உயிர் பாஸ்பம் ஒரு வார்த்தை சொல்லவா வாடி உள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன்.